பொறி வைத்து கைது செய்யும் பெண்ணின் கண்ணிலே புரியாமல் மாட்டிக்கொண்டேனே. இடுப்புக்கு கீழே சூடும் இரக்கம் கூட இல்லை, இதயத்தில் காயம் கொண்டேனே. மிடுக்காக திருகின்ற என் திமிரை தின்றாளே, துடுக்காக உயிர் மேலே துப்பாக்கி வைத்தாளே. சார், உங்க ஒய்ஃப் பேசுறாங்க. சரி சார், கொஞ்சம் அட்வான்ஸ் அளித்தனே. ஆகாயம் என்னை தீண்டுதே, பொறி வைத்து கைது செய்யும் பெண்ணின் கண்ணிலே புரியாமல் மாட்டிக்கொண்டேனே. இடுப்புக்கு கீழே சூடும் இரக்கம் கூட இல்லை, இதயத்தில் காயம் கண்டே. போட்டு நடந்தவரை சிறகுகள் பூட்டி பறக்க வைத்தாய், உடைகள் தைத்த நட்சத்திரம் உயர வைத்தாய், கொடிமரம் போல நின்றவனை உச்சி வெயில் உல்லாச செல்ஃபியா விட்டாய், இடி விழுந்தாலும் சிரித்தவனை இழக வைத்தாய். நிமிடமில்லாமல் சுழன்று வந்த நிரந்தரமாக அபகரித்தாய். படிகளை தாண்டி நீ நுழைய பரவசமாச்சு என் வீடு, நொடிகளும் கூட நழுவாமல் வாழுகிறேன். குடிபிடித்தோடும் உன் அருகே இடஒதுக்கீடு பெறுவதற்கு முயன்றிடும் மீர காற்றோடு மோதுகிறேன். கடலினில் சேர்ந்த நீலத்தை போ உறவுகளோடு கலந்து விட்டாய். கதைகளில் கேட்ட வாழ்க்கையை எனக்கு நீ காட்டிவிட்டாய்.